தலைப்பு அரசியல் மொழி. மொழி அளிக்குதே அரசியல் மொழி, அடக்கும் மொழி அரசியல் மொழி, அடங்காது ஓயாது விடுதலையின் மொழி. அடக்குவதும் வாழ்வதும் அரசின் மொழியோ, வெல்லாமல் ஓயாது வெற்றியின் மொழி, உரிமை மொழி உறக்க ஒழிக்கும்.